வங்க கடை கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செந்திரை அங்க பறை கொண்ட அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர் பிரான் போதை சொன்ன பைங்கமல தண்டரியல் பட்டர் பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசூரைப்பான் ஈரிரண்டு மால்வரி தோள் செங்கண் திருமுகத்து செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம் பாவாய் ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சுமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே நீடாதுங்க ஸ்தனகிரி ததே சுக்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு நேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பா மாலே ஆய புகழ் நூருடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே பங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையாறு செந்திரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமலத்தண்டறியல் பட்டர் வீரான் கோதி சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். திருப்பாவியிலே கடைசி பாசுரம் பலஸ்ருதியாக அமைகிறது. இந்த திருப்பாவை அனுசந்தானம் பண்ணவர்களுக்கு என்ன பலனோ அதை சொல்லும்படியான பாட்டு. ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல இல்ல ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள்ல அதெல்லாம் கடைசியாக பலஸ்ருதி சொல்ற வழக்கம். இது அனாதியான ஒரு வழக்கம். புராணங்கள் எல்லாமே எந்த ஒரு சரித்திரத்தை சொன்னாலும் உடனே இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ யார் சொல்றாளோ அவளுக்கு என்ன பலன் அப்படின்னு உடனே வரும், பின்னாடியே வரும். ஒரு பலன் சொன்னான்னா அது கேட்கணுங்கிறவளுக்கு ஆசை வருமா, சரி நம்ம இதை கேட்கலாம்னு. அது மாத்திரம் இல்ல, அந்த பலனும் தானா கிடைக்கும் பகவத் அனுகிரகத்தினாலே. அதனால பல இடத்துலயும் பலன் சொல்றது உண்டு. சகஸ்ரநாமத்துல கூட பலஸ்ருதி விஸ்தாரமா இருக்கு. எய்தம் சுனியான் நித்தியம் எச்சாவி பரிகீர்த்தையே, யார் கேட்கிறாளோ யார் சொல்றாளோ எல்லாருக்குமே பலன் உண்டு. பகவத்கீதையிலையும் பலஸ்ருதி இருக்கு. இந்த கிருஷ்ணா அர்ஜுன சம்பாதத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு பலன்கிற நடுவுலயே பலஸ்ருதி இருக்கு. எப்பவுமே சொல்றவாளுக்கும் பலன் உண்டு, கேட்கறவாளுக்கும் பலன் உண்டு, அதை அனுமோதனம் பண்றவாளுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிறான் கண்ணன். சொல்லாட்டாலும் பரவாயில்ல, கேட்காட்டாலும் பரவாயில்ல, அனுமோதனம் சரி அப்படின்னு சந்தோஷப்பட்டார்னா நடக்கிறதா யாரோ சொல்றாரா கேட்கிறாரா சரி அப்படின்னு இருந்தார்னா, இல்ல இது சொல்றது சரின்னு விசுவசிச்சு இருந்தார்னா அதுக்குமே ஒரு பலன் உண்டான். அந்த ரீதியில திருப்பாவைக்கும் என்ன பலன் அப்படின்னு சொல்லணும். போன பாசுரத்துல சொல்லும் போது மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடியில கைங்கரியம் பண்றது தவிர வேற பலன் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார், வேற பலனை கொடுக்காத அப்படின்னு இருக்கார். ஆனால் இந்த பாசுரத்துல செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று சௌக்கியமா இருப்பார்கள் அப்படின்னு பலன் சொல்றார். இது ஒரு விதத்துல லௌகீக பலன் மாதிரியும் இருக்கு, இல்ல சாஸ்திரியமான பலன் மாதிரியும் இருக்கு. பகவானுடைய அனுகிரகம் பெற்றுண்டு சௌக்கியமா இருப்பார் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தாலே மோட்ச ஆனந்தம் பெற்று இருப்பார். இன்புறுவர் அப்படின்னா மோட்ச ஆனந்தத்தை சொல்றது. மோட்ச ஆனந்தம் இங்கேயும் கிடைக்கும். மோட்சத்துக்கு போய் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தினுடைய சில திவலைகள்லாம் இங்கேயும் கிடைச்சு ஆச்சாரியெல்லாம் சௌக்கியமா இருந்திருக்கார். அதை சொல்றதுன்னு சொல்லலாம். இல்ல மேலோட்டமா பார்த்தோம்னா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், எல்லா இடத்துலயும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லாரும் சௌக்கியமா இருப்பார். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்ற மாதிரி லோகம் மொத்தம் எல்லாரும் சௌக்கியமா இருப்பார். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிற இருவர். லோகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு திருப்பாவை நோன்பு இருக்கிறவர். எல்லா இடத்துலயும் மழை பெய்யணும் அப்படின்னு ஒரு இடத்துல மழை பெய்யணும் அப்படி இல்லாமல் மொத்த இடமும் வாழ உலகினில் பெய்திராய் அப்படின்னு பிரார்த்திச்சவர். இப்ப இந்த திருப்பாவையினால எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ரொம்ப பகவத் அனுகிரகம், பிராட்டியினுடைய அனுகிரகம், விசேஷமான அனுகிரகம் பெற்று அவர்கள் சௌக்கியமா இருப்பாள் அப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன பலன் வேணுமோ அது மொத்தத்தையுமே இந்த திருப்பாவை கொடுக்கும் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே சௌக்கியமா இருப்பாள்ங்கிற. ஆனால் பகவத் அனுகிரகம் தவிர வேற வேண்டாம், பகவத் கைங்கரியம் தவிர வேற வேண்டாம்னு சொன்னவர் இப்படியேன்னு சொன்னார் அப்படின்னா அதுதான் திருவருள். இதுவும் ஒரு பகவத் கைங்கரியம். சம்சாரத்துல இருந்தாலும் அல்ல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிண்டே தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிண்டே இருந்தால் அப்ப அது விசேஷம் தானே. சம்சாரத்தை விட்டு பயந்து ஓடி போய் சன்னியாசம் வாங்கிட்டு அப்படிலாம் அவசியம் இல்ல. பரம விரக்தால புக்கரவா சன்னியாசம் வாங்கிப்பான். ஆனால் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டே கிரகஸ்த தர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இருந்துட்டே பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரிதான் ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே அப்படிங்கிறார் ஆண்டாளே. அந்த குழந்தைகள்லாம் பிறக்கும் சௌக்கியமா இருப்பாள் அப்படிங்கிறார். குழந்தை பிறக்கிறதுக்காக இந்த பாட்டு, அப்ப நல்ல குழந்தை பிறக்கணும்னா இந்த பாட்டு. குழந்தை பிறக்கிறதுக்காகவா ஆண்டாள் பாசுரம், இல்ல பகவத் அனுகிரகத்துக்கா அப்படின்னா, பகவத் அனுகிரகத்தினாலே நல்ல குழந்தைகள் பிறக்கும், பாகவதாளான குழந்தைகள் பிறக்கும், வாயு நன் மக்களை பெற்றுங்கிற அதனால்தான். பாகவதாளான குழந்தை பிறந்து பகவத் தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா அப்ப அது ஒரு ஆனந்தம் தானே, அது ஏன் வேண்டாம்னு சொல்லுவானே. அப்போ கொண்ட பெண்டில் மக்களுற்றார் சுற்றத்தார் பிளரும், கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதுமில்லை அப்படின்னு நம்ம அவர் ஆரம்பிக்கிறார். கொண்ட பெண்டில் அப்ப விவாகம் பண்ணின்ற மனைவிகளும் இல்ல சுற்றத்தவரோ இல்ல குழந்தைகளோ இதெல்லாம் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதும் இல்லை, இதெல்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு ஆனந்தம் மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறார். எம்பெருமாண்டிய திருவிடி தவிர வேற எதுவும் சேபத்தை கொடுக்காது அப்படிங்கிறார். கொண்ட பெண்டீர் அப்படிங்கறதுக்கு முன் பாசுரத்துல கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றான்னு இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது. அப்ப திருவாய்மையில அதுக்கு முன் பாசுரம் இதே மாதிரி கொண்ட பெண்டீர் அப்படின்னு முடியணும். அப்பதான் அந்தாதி ஆனபடினால அது வச்சு ஆரம்பிக்கணும். அப்ப நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படிங்கிறார். இதுக்கு முன் பாசுரத்துல இந்த திருவாய்மொழி அனுசந்தானம் பண்றவர்கள் நல்ல பதத்தால் மனைவி மக்களோடு கூட சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு முடிச்சார். சந்தோஷமா இருப்பார் பலன் சொல்லி முடிச்சுட்டு அதே கையோட இதெல்லாம் என்ன சந்தோஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்படி ஆழ்வாரே ரெண்டும் சொல்றாரு அப்படின்னா அங்கதான் சூக்ஷம் இருக்கு. நல்ல பதத்தால் மனை வாழ்வர் இருக்க, நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களே. சாதாரணமான சம்சாரத்தினால இவன் வாழ்ந்துட்டு இருந்தான்னா அதுல சுக துக்கங்கள்லாம் கலந்துட்டு இருக்கும். ஆனால் பகவத் அனுகிரகத்தினாலே பாகவதாளான ஒரு குடும்பம், குடும்ப அங்கங்கள் எல்லாருமே பாகவதாளா இருக்காள், எல்லாருமே பகவத் பராளா இருக்காள், எல்லாருமே கைங்கரியத்துல நோக்குடையவாளா இருக்காள் அப்படின்னா அந்த குடும்பம் அதுவே ஆனந்தமா இருக்கும். அதனால அதைத்தான் முதல்ல சொன்ன, நல்ல பதத்தால் மனை வாழ்வார் கொண்ட பெண்டீர் மக்களே. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது ஆரம்பம், கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றார் சுற்றத்தவார் பிளரும், கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி ஆதமில்லை. ஆக லௌகிகமான பலன்கள்னா பயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பகவான் கொடுக்கறான் எதுவோ அதை சீகரிக்கணும். அந்த மாதிரி திருப்பாவைக்கும் நல்ல பலஸ்ருதி உண்டு. அயத்னாபதிதம் சேவியம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது, உன்னுடைய பிரயத்தனம் இல்லாம உன் கைக்கு எது வருதோ அதை நீ ஏத்துக்கணுங்கிறது. அதாவது கண்ணாபுணான்னு ஓடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி இவனை கேட்டு அவனை கேட்டு பொய் சொல்லியோ இன்னொன்னு பண்ணியோ யாச்சிச்சோ அப்படியெல்லாம் சம்சாரத்துக்கு கஷ்டப்பட வேண்டாம். பகவானா பார்த்து என்ன கொடுக்கறானோ அது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அதை அனுபவிச்சுட்டு இருக்கலாமே, கொடுத்ததை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இத்தனை திருப்பாவை நம்ம அனுசந்தானம் பண்ணால் இப்போ பெருமாளா பார்த்து பலன் கொடுப்பாரா, அந்த பலனை அனுபவிச்சிருந்து சௌக்கியமா இருக்கலாம், எல்லாரும் லோகத்திலும் மொத்த பேரும் சௌக்கியமா இருக்கணும் என்று ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற எல்லாருக்குமே, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற. திருப்பாவை 30 பாட்டுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இது. ஆண்டாள் தாமாக அருளி செய்த பாட்டான், தாமான நிலையிலே. அதாவது இதுவரை 29 பாட்டுல ஆண்டாள் கோபிகா ஸ்திரீல ஒரு ஸ்திரீயா இருக்க, ஆயர்குல பெண்ணா இருந்துன்னு அருளி செய்கிறார். பிருந்தாவனத்துல இருக்கிறதா நினைச்சுன்னு அருளி செய்யற, கண்ணன் இருக்கிறதா நினைச்சுன்னு அருளி செய்யற. இந்த பாட்டு அப்படி இல்ல, சீவில்லி புத்தூர்ல ஆண்டாள் ஆண்டாளா இருக்கிறதா வச்சுன்னு இந்த பாசனம் நமக்கு அருளி செய்த பாசனம். அப்போ அது கேட்டான்னா அது இதுவரை என்ன கேட்டா அவர் அவரா இருந்தார், அனுகாரம் பண்ணிட்டு இருந்தார். கோபிகா ஸ்திரீகள்லாம் அனுஷ்டானம் பண்ணால் மார்கழி விரதத்தை மார்கழி மாச நோன்பை அப்படின்னு பாகவத புராணாதிகள்ல இருக்கு. ஆண்டாள் மார்கழி நோன்பு இல்ல, ஆனால் அந்த மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாராம், மார்கழி நோன்பு இருக்கிறதா நினைச்சு பாக்குறாரு, அதுதான் அனுகாரம் அப்படின்னு பெயர். வெளியில இல்லைனாலும் உள்ளுக்குள்ள அப்படி இருக்கிறதா நினைச்சுட்டே அவர் இந்த திருப்பாவை சாய்ச்சிருக்க. அந்த நினைவு தான் ரொம்ப முக்கியம். வெளியில செய்யற விரதத்தை காட்டிலும் மானசமா அந்த விரதத்தை இருந்தார்னா மனசார சக்கர பொங்கல் பண்ணானா ஒருத்தர், மனசார வேத பாராயணம் பண்ணார் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர். முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி அகலங்கன்னு ஒருத்தர் இருந்தார், பெருமாளுக்கு பிரம்மோத்சவத்துல பாராயணம் பண்ணணும்னா அவங்க ரொம்ப பிடிக்கும். காஞ்சிபுரத்துல பிரம்மோத்சவத்துல வேத பாராயணம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அநேகம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் வேத பாராயணம் பண்ணக்கூடிய இடம் அது. அது ரொம்ப ரசமா இருக்கும். எல்லாருமே வேதாத்தியம் பண்ணுவா, எல்லாருமே அங்க போவார். ஒரு வருஷம் பிரம்மோத்சவம் நின்று போயிடுச்சு. அந்த காலத்துல அது நடக்கல. அப்பதான் இந்த அக்கலங்கன் அப்படிங்கிறவ பிரம்மோத்சவம் நின்று போயிடுச்சேன்னு கஷ்டம், பாராயண கைங்கரியம் பண்ண முடியலேன்னு கஷ்டம். ஆனாலும் அவர் விடல, பிரம்மோத்சவம் நின்றா என்ன நாம பாராயணம் பண்ணலாமே அப்படின்னு. பெருமாள் எத்தனை மணிக்கு புறப்பாடாகும் அத்தனை மணிக்கு அவரும் புறப்படுவார், பாராயணம் பண்ணிட்டே புறப்படுவார். பெருமாள் இந்த இடத்துக்கு போவார், அந்த இடத்துக்கு போவார், தூப்புல் வழியா போவார், பெரிய காஞ்சிபுரம் போவார், எங்க போவாரோ அந்த வழியெல்லாம் பெருமாளை நினைச்சுட்டே இவர் பின்னாடியே பாராயணம் பண்ணிட்டு போற. பெருமாள் இல்ல, இவர் அப்படியே நினைச்சிட்டு போற, அனுகாரம் பண்ற. இப்படியே பாராயணம் பண்ணி பிரம்மோத்சவம் நடக்கிறதாவே பாவிச்சு பத்து நாள் பாராயணம் மொத்தமும் பண்ணிட்டார் இவர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் பெருமாளுக்கு பிரம்மோத்சவத்துக்கு நாள் பார்த்தா, நின்று போன பிரம்மோத்சவம் திருப்பி நடக்கணும் அப்படிங்கறதுக்காக நாள் பார்த்து பெருமாள் கிட்ட விஞ்ஞாபனம் வாங்கிக்கிறார் பிரம்மோத்சவம் நடத்தணும். அப்ப பெருமாள் சொன்னாரா, பிரம்மோத்சவம் ஆயிடுத்துனாராம். எங்க ஆச்சு, நான் அகலங்கன் பண்ணி வச்சுட்டாருனாராம். யாருக்குமே ஒண்ணே புரியல, எங்க ஆச்சு பெருமாள் ஏழக்கானவே பிரம்மோத்சவம். பெருமாள் ஒரு 10 கிலோமீட்டர் ஏழற வழக்கம் பிரம்மோத்சவத்துல, நித்தியமே 10 கிலோமீட்டர் ஏழற வழக்கமாச்சே, பெரிய கடல் மாதிரி பெருமாள் வர வழக்கமாச்சே, ஏகப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்குமே, ஒண்ணுமே காணுமே அப்படின்னா அகலங்கன் மனசால நடத்திட்டார்னா அதையே பெருமாள் ஏத்துட்டுட்டாராம் பிரம்மோத்சவமா. அந்த மாதிரி மனசுனால இருக்கிற பாவமும் ரொம்ப முக்கியம். ஆண்டாள் மனசுனால விரதம் இருந்திருக்கார். அப்ப 1000 குல பெண்கள்லாம் மொத்தமாக பூர்ணமாக விரதம் இருந்திருக்காள் சரீரத்தினாலையும். ஆண்டாள் சரீரத்தினாலே இல்ல, ஏன்னா இவர் ஆய்ப்பாடியில இல்ல, ஆனா மனசுனால ஆய்ப்பாடியில இருந்துன்னு விரதம் இருக்க மாதிரி பாவிச்சிருக்க. பாவனா பிரகர்ஷம் அப்படிங்கிறா, வெறும் பாவனை இல்ல, அது ரொம்ப உயர்ந்த பாவனை. பாவனையினுடைய எல்லை நிலத்துல இருக்கார் அவர். 1000 குல பெண்ணாவே மாறிட்டார் அந்த ரீதியில இருக்கார். நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 1000 குல பெண்கள் மாதிரி விரதமும் நம்மளால இருக்க முடியாது. நெய் உண்ணோம் பால் உண்ணோம் சொல்லிட்டு 30 நாள் இருக்க முடியாது. அப்படி இல்ல, ஆண்டாள் மாதிரி மனோபாவமும் சிறந்த மனோபாவமும் நமக்கு வராது. அப்ப ஆண்டாள் பார்த்தார், இது ரெண்டும் இல்லாட்டா கூட பரவாயில்ல, அந்த இந்த திருப்பாவை இருக்கும் இல்லையோ விரதம் இருந்த பாங்கு, இந்த திருப்பாவை அனுசந்தானம் பண்ணுங்கள் போரும் பலன் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்குதான் இந்த பலஸ்ருதி, இத சொன்னாலே போதும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னா, பரம எம்பெருமானுடைய அனுகிரகத்தால பலன் கிடைக்கும். அனுஷ்டித்தார்க்கு உள்ள பலன், அனுகரித்தார்க்கு உள்ள பலன், அனுசந்திப்பார்க்கும் உண்டு அப்படிங்கிறா. யார் அனுஷ்டானம் பண்ணாரோ அவளுக்கு இருக்கிற அதே பலன் அனுகாரம் பண்ணவாளுக்கு இருக்கு, அதே பலன் இதை அனுசந்தானம் பண்ற சொல்றவர்களுக்கும் இருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே, எம்பெருமானுடைய கருணையினாலே, ஐயோ பாவம் இவனுக்கு அனுஷ்டானம் பண்ண முடியாது, இவனுக்கு அனுகாரம் பண்ண வராது, ஏதோ அனுசந்தானமாவது பண்றானே அப்படின்னு நினைச்சுன்னு கருணையினால அந்த பலனை கொடுத்துருவான். கருணை தானே பலன் கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கு, இதையாவது பண்றானே அப்படின்னு கொடுத்துறான். கன்றை இழந்த தலையினாகு தோல் கன்றுக்கு இறங்கி சுரக்குமா போலே அப்படின்னு பராசரப்பட்டார் அருளி செய்கிறார். தாய் பசுமாடு ஒண்ணு இருக்கு, அதுக்கு கண்ணு குட்டி போயிடுச்சு. அப்போ அது பால் கறக்கிறதுக்கு இவன் கஷ்டப்படுவான் இந்த பால்காரன். ஏன்னா கண்ணுக்குட்டி பக்கத்துல இருந்த கண்ணுக்குட்டிய பார்த்தாதான் அதுக்கு பால் சுரக்கும், இல்லாட்டா சுரக்காது. அதனால என்ன பண்றான், ஒரு தோல் கண்ணுக்குட்டி ஒன்று பண்ணி வைக்கிறான். அதாவது அந்த கண்ணுக்குட்டியோட தோலை மாத்திரம் எடுத்து அது உள்ளுக்குள்ள வெக்கல்லாம் போட்டு அடைச்சு ஒரு கண்ணுக்குட்டி பொம்மை மாதிரி ஒன்று பண்ணி அதை அந்த பசுமாடு முன்னாடி நிறுத்தி வச்சிருவான். அதை பார்த்தா இதுக்கு பால் சுரக்கும். அப்படிதான் இவன் பால் கறக்க முடியும், இல்லாட்டா கறக்க முடியாது. இப்படிதான் கிராமங்களில் இன்னைக்கும் நடந்துட்டு, கண்ணுக்குட்டி ஏதோ தவறு எடுத்து அப்படின்னா இந்த மாதிரி உபாயம் தான் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி இருக்கிறத அந்த பசுமாடு நினைச்சுக்கிட்டான், நினைச்சிருந்தா பால் வந்துருவான் அதுக்கு அப்படின்னு சொல்றான். ஆனால் உண்மையில என்ன பார்த்தா இந்த கண்ணுக்குட்டி உயிரோடு இல்லைங்கிறது தாய் பசுவுக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும் அதுக்கு. ஏன்னா குட்டி உயிரோடு இருக்கா இல்லையாங்கிறவா தெரியாது. கிராமங்களில் பசுமாடு மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு 200-300 பசுமாடு வரும், கண்ணுக்குட்டியெல்லாம் ஆத்தோட இருக்கும். பசுமாடு மேய்ச்சிட்டு சாயங்கால வேலையில் வரும்போது இது மானு கத்தும், கத்தினோடனே கண்ணுக்குட்டி பதிலுக்கு கத்தும். தன்னுடைய அம்மாவனுடைய குரல் கண்ணுக்குட்டிக்கும் தெரியும், கண்ணுக்குட்டியினுடைய குரல் அம்மாவுக்கும் தெரியும். உடனே கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுடா, உடனே கிடுகிடு வேகமா ஓடி வந்து அந்த 200 பசுமாடுல தங்க அம்மா எதுன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா அங்க போயிடும். கண்ணுக்குட்டி யாரும் சொல்லித்தரலாம் வேண்டாம். தாய்க்கு தெரியாத கன்று கிடையாது, கன்றுக்கு தெரியாத தாய் கிடையாது, எங்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணுக்குட்டி உயிரோட இல்லைங்கிறத அதுக்கு தெரியாது, நன்னா தெரியும். தெரிஞ்சும் ஏன் பால் சுரக்கிறது அப்படின்னா, ஏதோ இந்த தோலையாவது இவன் வச்சின் இருக்கானே அப்படிங்கறதுக்காக பால் சுரக்கிறா. கண்ணுக்குட்டி போனா கூட தோலாவது இருக்கே, தோலாவது மூடியாவது இருக்கே அப்படின்னு அதுக்காக பால் சுரக்கிறதா. அந்த மாதிரி நாம அனுஷ்டானம் பண்ணலைனாலும் அனுகாரம் பண்ணலைனாலும் திருப்பாவை அப்படின்னு ஒரு போர்வை எடுத்து மேல போத்தின்னு விட்டோம்னா, உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் சரி அந்த போர்வை எடுத்து மேல போத்தின்னு விட்டோம்னா பகவான் வந்து ஆச்சரியமா அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் அப்படிங்கிற. உண்மையில பல சாஸ்திரங்கள்ல அப்படிதான் இருக்கு. வேதத்திலேயே எய்யம் கிருத்துமதி தே தேன தேனா சேஷ்டம் பவதி அப்படின்னு வரும். யாக மந்திரங்கள்லாம் அநேகம் இருக்கு. அந்த மந்திரங்களை சொல்லி யாகம் பண்ணால் பலன் வரும், யாகம் பண்ண முடியல அப்படின்னா அந்த மந்திரத்தை சொன்னாலே பலன் வரும் அப்படின்னு. மந்திரத்தை சொன்னாலே பலன் வரும், எவ் செய்யினமேவம் வேத அப்படின்னு பல இடத்துல வரும். இதை யார் செய்கிறாளோ அவளுக்கு பலன் உண்டு, இல்ல இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கும் பலன் உண்டு, இதை யார் சொல்றாளோ அவளுக்கும் பலன் உண்டு. இதெல்லாம் வேதமே காம்பிக்கிற வழி, வேதமே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்திருக்கு. நீ இதையாவது பண்ணட்டுமே, அதையாவது பண்ணட்டுமே அப்படிங்கிறதுக்காக கடைசியில கண்ணன் சொல்ற மாதிரி யார் அனுமோதனம் பண்றாலோ அவளுக்கும் பலன் உண்டு. சரி அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த ரீதியில பல இடத்துல வேதத்துல இருக்கு யாகங்கள்ல. அஸ்வமேத யாகம் இருக்கு, அஸ்வமேத யாகம் பண்ணா பிரம்மஹத்யா பாபம் உட்பட எல்லா பாபமும் போயிடுமா. ரொம்ப பெரிய அஸ்வமேத யாகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, சர்வபாப நிவாரணி அது. இப்போ தரதி சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோ அஸ்வமேதேன யஜதே, அஸ்வமேத யாகம் பண்ணால் எல்லா பாபமும் போயிடும், பிரம்மஹத்யா கூட போயிடும் அப்படின்னு விசேஷமா சொல்றது. அடுத்த வரி எவ் செய்யினம் ஏவம் வேத, இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கும் அப்படிதான். இந்த அஸ்வமேத யாகத்தை பத்தி இந்த மந்திரங்களை எல்லாம் யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கும் எல்லாம் போயிடும், இது அத்தியனம் பண்ணாலும் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது. அந்த ரீதியில அந்த வேதத்தினுடைய பிரகாரத்தை பின்பற்றி தான் இப்ப திருப்பாவையில் சாதிக்கிற வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படிங்கிறபடினால, அதே ரீதியில யாகம் இல்லாட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்பாவை விரதம் இல்லாட்டாலும் அந்த திருப்பாவை பாசுரங்களை சொன்னாலே போதும் பகவானுடைய அனுகிரகம் தானா வரும் என்று ஆச்சரியமா சொல்ற. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை செய்யாறு சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அப்படிங்கிறது வரைக்கும் ஆயர் குலத்துல பெண்கள் நோன்பு இருந்து பலன் பெற்றதை சொன்னார். அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை அப்படிங்கிறது ஆண்டாளுடைய அனுகார வைபவம் சொல்ற. இங்கு பரிசரிப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு இந்த திருப்பாவை யாரு சொல்றாலோ அவளுக்கு சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கதையை சொல்ற. இப்படி மூணு விஷயத்தையும் சமமா சொல்லிருக்க. அவர்களுக்கு என்னவோ அதே பலன் தனக்கு, அதே பலன் தான் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, ஆயர் குலத்துல பெண்கள்லாம் நோன்பு யாரை குறிச்சு இருந்தால் அப்படின்னா கண்ணனை குறிச்சு இருந்தாலும் தெரியும், கண்ணன் தான் மாதவன், அதுவும் மங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைங்க. கடல் கடைந்தான் ஒரு நாள், அந்த அது அந்த வைபவம் இப்ப ஆண்டாள் ஆச்சரியமா மனசுல வச்சுன்னு பாடுற. மங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம், நிறைய கப்பல்கள்லாம் இருக்கக்கூடிய கடலாம். இல்ல எல்லா கப்பலுக்கும் மேல பிரதானமான கப்பல் எதுன்னு கேட்டானா பகவான் தான் பெரிய கப்பல், சம்சாரத்திலேருந்து அந்த பக்கம் அழிச்சுன்னு போற கப்பல். வைகுந்தம் என்னும் தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படிங்கிறார். வைகுந்தன் என்னும் தோணி அப்படிங்கிறார். தற்பதாம்போருக நாவ மத்திய நிதாய யாத்தாக சதனுகிரகோ பவான் அப்படின்னு பாகவதத்தோர். பகவானுடைய திருவடி தாமரை அப்படிங்கிறது தான் கப்பலாம் சம்சார சாகரத்துல. அப்படிப்பட்ட கப்பல் இருக்கக்கூடிய கடல், அந்த கடலை எம்பெருமான் தானே கடைந்தான் அப்படின்னு எம்பெருமானுடைய வைபவத்தை எதுக்காக ஆரம்பிக்கிற? கண்ணனை அப்படின்னு சொன்னா போறாதா? கண்ணனை குறிச்சு நோன்பு இருக்கிறவாள் அதை சொல்றதுதான் நியாயமா இருக்கும். இதை ஏன் சொல்றார் அப்படின்னா, அன்னைக்கு பெம்பெருமான் கப்பல் கடையும் போது எப்படி ஆசிரியர்களுக்கும் பலன் கிடைச்சதோ அந்த மாதிரி நமக்கும் விசேஷமான பலன் கிடைக்கும். இதெல்லாம் எம்பெருமாண்டி ஒரு லீலை. நோன்புங்கிறது எம்பெருமான் நடத்துற ஒரு லீலை தான் மொத்தமுமே. தேவர்கள்லாம் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சால், எங்களுக்கு அசுரர்கள் கிட்ட இருந்து பயம் நிறையா இருக்கு, எங்க ராஜ்யத்தில அபகரிக்கிறாள், என்ன பண்ணலாம்னு கேட்டா, கவலைப்படாத, அமிர்தம் சாப்பிட்டா சரியாயிடும், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பெருமாள். அமிர்தமா அது எங்க கிடைக்கும் கேட்டா, அது கிடைக்கலாம் கிடைக்காது, அதை உண்டு பண்ணணும் அப்படின்னு. எப்படி உண்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப சுலபம், கடலை போட்டு கடைஞ்சானா அமிர்தம் வந்துடும் அப்படின்னார். கடலை போட்டு கடையிறதா, எப்படி கடையிறது அப்படின்னு கேட்டால், மலையை போட்டு கடைஞ்சா கடைய முடியும் அப்படின்னு பிறகு ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு இருக்க, வள ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமாண்ணா, மலையை போட்டு கடலை கடைஞ்சு ஒரு அமிர்தம் எடுத்து அதை சாப்பிட்டு அதனால நமக்கு நல்ல ஆயுஷ் அப்படின்னா, இது நடக்கிற காரியமான்னு தெரியலையே அப்படின்னா, பெருமாள் கிட்டே கேக்குறா, மலையை எடுக்க முடியுமா, எடுத்து கடல்ல போட முடியுமா, இல்ல வாசுகியை கயிறாக்க முடியுமா, அதை போட்டு கடைய முடியுமா, கடைஞ்சா அமிர்தம் வருமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, பெருமாள் சொன்னார், உங்களுக்கு நடக்காது, ஆனால் நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு லீலை பண்ணி காமிக்கணும் அப்படின்னு இறங்கிட்டாராம். நான் நடத்தி காமிக்கிறேன், உங்களால முடியாது, முடியுமான்னு கேட்டா ஒரு நாள் முடியாது, யாராலையும் முடியாது, பகவத் அனுகிரகத்தினால என்னால முடியும் நினைச்சாதான் முடியும், அதனால எங்களால முடியுமா கேட்டா, உங்களால எதுதான் முடியும், ஒண்ணுமே முடியாது. இதே என்ன சகாயத்துக்கு வச்சுக்கோங்க, அசுரர்களை கூட்டுக்கோங்க முதல்ல, அப்புறம் என்ன பிரார்த்திச்சுக்கோங்க, நான் நடத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் ஒன்னு ஒண்ணுலயும் பெருமாள் தான் சகாயத்துக்கு இருக்க, முதல்ல அந்த மலையே எடுக்கவே முடியல, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மலையை எடுத்தானா மலை போட்டு நான் கை மேலேயே விழுந்துட்டு பல பேருடைய கை நசுங்கிறளவு ஆயிடுச்சு. அடடா ஆரம்பமே சரியில்லைன்னு நினைச்ச போதுதான் பெருமாள் வந்து வைணதேயன்ல கருட வாகனத்துல வந்து அந்த மலையை இடது கையால தூக்கி அனாயாசமா தூக்கி கருத்மானுடைய முதுகலை வச்சு பறந்து போய் கடல்ல கொண்டு போய் போடுவோம்னு இந்த மலையை அனாயாசமா செய்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு காரியமும் அனாயாசமா செய்கிறார். அந்த சமுத்திரத்துல மலையை போட்டு சர்பத்தினாலே போட்டு கடையும் போது ஒரு தடவை கடைஞ்ச உடனே உள்ளுக்குள்ள போயிடுச்சு மலை, சமுத்திரத்துக்குள்ள சேத்துல போய் அழுந்திருத்து, மேல எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்த போது பெருமாளே குருமாவதாரம் எடுத்து உள்ளுக்குள்ள போய் அந்த மலையை தூக்கி தம் முதுகுல வச்சுட்டார். அதுக்கப்புறம் தானும் தேவர்கள் பக்கம் இருந்து கடையிறார், தானும் அசுரர்கள் பக்கம் இருந்து கடையிறார். கடையும் போது மேல ஒருத்தர் அமுக்கிக்கணும், அதுவும் தானே இருந்து அமுக்கிக்கிறார். இப்படி பல விதமா தேவர்களுக்கு என்னென்ன உபாயம் பண்ண முடியுமோ, என்னென்ன உபகாரம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த அமிர்தத்தை அவர் வரவழைச்சுட்டார். அதுக்கப்புறமும் மோகன அவதாரம் பண்றார், எட்டு அவதாரம் பண்ணிருக்காரு அந்த இடத்துல, இந்த கூர்மாவதார பிரசக்தியில எட்டு அவதாரம் பண்ணிருக்காரு இந்த இடத்துல அப்படின்னு புராணம் சொல்றது. எப்படின்னு கேட்டா, எதுக்குன்னு கேட்டானா, தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்து விடணும், அதை நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டபடினால அவரே ஒவ்வொரு காரியத்திலயும் கூட இருக்க, பெருமாளே கூட இருந்து அந்த கடலை கடைஞ்சு கொடுத்துருக்க. அப்ப வங்க கடல் கடைந்தது யாரு அப்படின்னு கேட்டான்னா, பெருமாள் தான் கடைந்தார். மேலோட்டமா புராணத்தை பார்த்துவாலாம், தேவர்களும் அசுரர்களும் கடல் கடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவா. அத ஆழ்வார்கள்லாம் பெருமாள் கடைந்தார் அப்படின்னு தான் சொல்றான். ஏன்னா பெருமாள் இல்லாட்டா இவாளால ஒரு காரியமும் செய்ய முடியாது, மலையை எடுக்க முடியாது, கடலை போட முடியாது, கடைய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ எப்போ மேலையும் மலைக்கு மேலையும் பெருமாள் தான் அழுத்தின்னு இருக்கார், கீழேயும் கூர்மா பெருமாள் தான் இருக்கார், தேவர்கள் பக்கமும் பெருமாள் தான் இருக்கார், அசுரர்கள் பக்கமும் பெருமாள் தான் இருக்காருன்னா, அப்ப கடையிறது யாருனா பெருமாள் தானே சொல்லணும், இவர்களை எப்படி சொல்ல முடியும்? அதனால ஆண்டாலும் ஆழ்வார்கள் மாதிரி சொல்ற, வங்க கடல் கடைந்த மாதவனை அப்படிங்கிற, பெருமாள் தான் கடல் கடைந்தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்ற. பரீட்சையில ஒரு பையன் பாஸ் பண்ணான், கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்கான். ஏண்டா பாஸ் பண்ணேன் அப்படின்னா, நானும் பாஸ் பண்ணேன், என்னுடைய வாத்தியாரும் பாஸ் பண்ணார் அப்படின்னா. உன்னுடைய வாத்தியார் ஏண்டா பாஸ் பண்ணார் அப்படின்னா, ஏன்னா அவர் தானே படாது பாடு பட்டார் எனக்காக, நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஸ்கூல்ல வச்சு எனக்கு நிறைய பாடங்கள்லாம் விசேஷமா சொல்லி கொடுத்து, எனக்கு நோட் எல்லாம் கொடுத்து, ஆட்டுல வச்சு எனக்கு டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்து, டியூஷன்ல இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு முக்கியமான கேள்விகள் இதுவோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து, பரீட்சையில அந்த கேள்விகள் வரதை அவரே தானே முறைப்படி பார்த்துண்டு, அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு ஆன்சர் எல்லாம் கொடுத்து என்ன முதல்ல எழுத வச்சு, அதுக்கப்புறம் பரீட்சையிலையும் ஒரு விதமா என்ன எழுத வச்சு, அதுக்கப்புறம் போய் கடைசியில 32 மார்க் வந்து 3 மார்க் குறைஞ்சிருந்த போது பிளஸ் த்ரீ அப்படின்னு போட்டு 35 மார்க்காக்கி என்ன பாஸ் பண்ண வச்சவர் அவர் தான். அப்படின்னா அவர் பாஸ் பண்ணாரா நான் பாஸ் பண்ணேனா? நான் ஒன்றும் செய்யல, அவர் தானே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கார் முதல்ல இருந்து. அப்ப அவர் தான் பாஸ் பண்ணார் நானா? அந்த மாதிரி ரீதியில திருமால் தான் இப்ப கடல் கடைஞ்சார். அது இப்ப சொல்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த நோன்பு 30 நாள் நோன்பு இருக்கிறது, அது மனசால இருந்தாலும் சரி இல்ல திருப்பாவை சொல்றதாவே இருந்தாலும் சரி திருமால் தான் நடத்தி கொடுக்கிறார் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். நமக்கு பலன் தருது மாத்திரம் பெருமாள் இல்ல, இந்த உபாயத்தை நடத்துறதும் பகவான் தான். அவன் சகாயம் இல்லாட்டா உபாயமே நடக்காது, சரணாகதி கூட நடக்காது. வேற கதி இல்லாமல் பகவான் கிட்ட போய் சரணம் அப்படின்னு விழறதையும் அப்படி விழ வைக்கிறவனும் பெருமான் தான், இல்லாட்ட அப்படி விழவும் முடியாது. வரத தவகலு பிரசாதா திருத்தே சரணமிதி வச்சோபி மே நோதியாத் அப்படிங்கிற கூறத்தாழ்வான். உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா சரணம்ங்கிற வார்த்தையே என் வாயில வராதே, மனசெல்லாம் இருக்கட்ட வார்த்தையே என் வாயில வராதேங்கிறார். அந்த ரீதியில இப்ப திருப்பாவை நடத்தி வச்ச எம்பெருமானுக்கு முன்னாடி கடல் கடைந்த எம்பெருமான் ஞாபகம் வந்துருக்கார். வங்க கடல் கடைந்த மாதவனை, கடல் கடைந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா தேவர்களுக்கு பலன் கிடைச்சது அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, எம்பெருமானுக்கு தான் உண்மையில பலன் கிடைச்சதுன்னு சொல்லணுமா? ஏன்னா அந்த க்ஷீராப்தியில இருந்து அமிர்தம் வந்தது தேவர்கள் எடுத்துட்டா இருக்கட்டும், அமிர்தத்துக்கு சகோதரியாக அமிர்த சகோதரியே நமகா அப்படின்னு அமிர்தத்துக்கும் அமிர்தமாக பிராட்டி லக்ஷ்மி தேவி அவதாரம் பண்ணார், அவரை பெருமாள் விவாகம் பண்ணிட்டார், பண்ணிட்டு மாதவனா இருந்தார். மானா லக்ஷ்மி, தவண்ணா பதி, லக்ஷ்மி பதி ஆச்சரியபதி ஆனார் அப்படின்னு புராணங்கள் இருக்கு. அப்போ அமிர்தத்தை கடைஞ்சி தன் காரியத்தை பார்த்துட்டவர் பெருமாள். ஒரு பக்கம் பார்த்தா தேவர்கள் காரியத்தை சாதிச்சு கொடுக்கற மாதிரி இருக்கு, ஆனா பெருமாள் தனக்கு ஒண்ணும் இல்லைங்க இல்ல, தனக்கு பெரிய காரியம். தேவர்களுக்கு என்ன கொடுத்தான்னு கேட்டா அமிர்தத்தை கொடுத்தார். இவருக்கு என்னன்னா அமுதினும் இனிய பெண் அமுது, விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே, ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுவியேல், வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே அப்படிங்கிற திருமயங்காழ்வார். விண்ணவர் அமுதுன, தேவர்களுக்கு கொடுத்த அமுதம் இருக்கு, அது உப்பு கடல்லேருந்து வந்ததான். உப்பு கடல்லேருந்து கடைஞ்சி எடுத்து வந்த அமிர்தம் எப்படி இருக்கும்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா லக்ஷ்மி பிராட்டி அவதாரம் பண்ணது எதுன்னா அந்த உப்பு கடல்லேருந்து அமிர்தம் வரப்போறது இல்லையா, அந்த வரப்போற சமயத்துல அந்த அமிர்தம் தழும்பி நிற்கும் போது அந்த அமிர்தத்திலேருந்து லக்ஷ்மி தேவி அவதாரம் பண்ணியிருக்காரு. அதனால ததச்சா ஆவிரபூத்து சாட்சாத்து ஸ்ரீரமா பகவத் பதா அப்படின்னு ஆவிர்வாவம் பண்ணியிருக்கார். அப்போ அமுதினில் வந்தவர், அப்போ உப்பு உப்பு ரசத்துல வந்தவர் எப்படி இருப்பார், அமிர்தத்துல வந்தவர் எப்படி இருப்பார்? ஆனா தேவர்களுக்கெல்லாம் சாதாரணம் உப்பு ரசத்துல வந்தது, ஆனா பெருமாள் எடுத்துன்றது அமிர்தத்துல வந்த அமுது. விண்ணவன் அமுதுனா அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே, பெண் அமுது உண்ட எம்பெருமானே அழகா பேசுற. அவளுக்கு அந்த அமிர்தத்தை குடிச்சுட்டு இந்த அமிர்தத்தை நீ சாட்டியேப்பா, நீ அனுபவிச்சியேப்பாங்கிற திருவிண்ணகர் அப்பனை. அதனால மாதவன் பெருமாளே இத்தனை கஷ்டப்பட்டது தன் காரியத்துக்காக கொழுக்கு. இது எதுக்கு சொல்றாருன்னா, நாம திருப்பாவை சொல்லி நாம பலன் வாங்கிக்கிறோங்கிறது இருக்கட்டும், ஆனா அதுலயும் சந்தோஷப்படுவார் பெருமாள் தான், பரம பலன் அவருக்கு தான். பிராட்டி அங்க வாங்கிட்ட மாதிரி இங்க நம்ம அவர் நாம் அவர்கிட்ட போய் ஆசிரியிச்சு நம்ம சந்தோஷமா மோட்ச ஆனந்தத்தை பெற்றால் பெருமாள் தான் நம்மளை காட்டிலும் ரொம்ப சந்தோஷப்படுறார். அவர் தான் சிஎஷி பிரதான பலியா பெருமாளே இருக்கிறபடினால பிரகரிஷயிஷ்யாமி அப்படிங்கிற ஆள வந்தார். நான் எப்ப வந்து உன்னை சந்தோஷப்படுத்த போறேன், மோட்சத்துல வந்து நான் எப்போ ஆனந்தமா இருக்க போறேன்னு சொல்லல, மோட்சத்துல எப்போ வந்து உன்னை நான் சந்தோஷப்படுத்த போறேன் அப்படிங்கிறார். எந்த கைங்கரியம் பண்ணாலும் பகவத் பிரீத்தி அப்படிதான் உத்தேசியம். நமக்கு பகவானுக்கு சந்தோஷம் வரணும், அவனுக்கு உகப்பு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் கைங்கரியம். நம்முடைய உகப்பு அப்படிங்கிறது அதுல அடங்கி போகும், உள்ளுக்குள்ள அடங்கிடுவது. பகவானுடைய உகப்புனாலே நம்முடைய உகப்பு அப்படிதான் வரும். அதனால எப்படி அமிர்த பசனம் பண்ணும்போது கடைசியில பகவானுக்கு தான் உகப்பு ரொம்ப அதிகமாச்சோ, அந்த மாதிரி இந்த திருப்பாவினாலையும் பகவானுடைய உகப்பே பிரதானமா இருந்து அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிற. இத்தனை கஷ்டப்பட்டதும் பெருமாள் தனக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அதனால ஆண்டாள் சொல்ற எனக்கா நீ கஷ்டப்பட்டுங்கிற, சீதா பிராட்டிக்காக எத்தனை கஷ்டப்பட்ட. அப்ப இச்சையுடைய இத்தெருவே போறாரேங்கிற ஆசை இருந்தால்தான் எங்காத்து பக்கம் வரமாட்டாரா அவர், உண்மையில் ஆசை உள்ளவரா இருந்தா எங்காத பக்கம் வரமாட்டாராங்கிறார். அதே மாதிரி உண்மையில் யாகர வந்தநாத்ரி மௌனா தம் சம்பதானா முனா தோர்பி சஞ்சர மாளிகை சததி நிர்மாதம் மதானாம் புதிங்கிற பராசப்பட்டார். நமதத்தை கடையும் போது இப்படியும் அப்படியும் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்கானா பகவான். உண்மையில் அதை கொண்டு வா, அந்த மல்லையை அங்கேருந்து பேர்த்தேடு, அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வா, அதை இங்கே சமுத்திரத்துக்குள்ள போடு, அதை போட்டு நன்னா கட்டு, இந்த வாசிக்கினால் நின்று இருக்க கட்டு, நீ அந்த பக்கம் எழு, இந்த பக்கம் எழு, நான் அந்த பக்கம் போய் பார்த்துக்கிறேன், இதோ கவலைப்படாதுங்க, அழுந்திட்டா நான் கீழே போறேன், இதோ மேலே நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரபரப்போட கூட பெருமாள் நானா பக்கம் ஓடி ஓடி ஓடி பல ரூபத்தை எடுத்துட்டு இத்தனை காரியத்தை செய்யறானே. எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்கா, நமக்கு தானே அமிர்தம், இவன் எதுக்கு இத்தனை பரபரப்புறனா, இத்தனை பரபரப்பும் இப்படி ஓடி ஆடி இத்தனை வேர்வை சொட்ட ஓடி ஆடி இத்தனை காரியம் எதுக்கு பண்றான்னா, கடைசியில தான் அவளுக்கு புரிஞ்சுது பிராட்டி வந்த உடனே பெருமாளுக்கு விவாகம் ஆயிடுச்சு. இதுக்குதான் இத்தனை பாடா அப்படிங்கிற. சில பேர் ஓடி ஆடி காரியம் செய்யும்போது கடைசியில பார்த்தா அவா காரியம் நடந்திருக்கும், அது மேலோட்ட பார்த்தா பொது காரியம் செய்யற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. குர்வானே கிரகரிஹி கமலா லாபே நர்வசிரமஹா, எல்லா சிரமும் கமலா லாபம், பிராட்டியினுடைய லாபத்திலும் முடிஞ்சிருந்தான், பெருமாளுக்கே சந்தோஷமா இருந்ததுதான். அந்த மாதிரி இந்த திருப்பாவினையும் பெருமாளுடைய வகுப்பு தான் பரம பிரயோஜனமா இருக்க போறதுங்கிறத குறிப்பா சொல்ற மங்க. அது மாத்திரம் இல்ல, அத்தனை கஷ்டப்பட்டு பிராட்டியை பெற்ற மாதிரி எத்தனை கஷ்டப்பட்டு நீ எங்களை அடையணும், ஆனா நாங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கே அப்படிங்கிற. மங்க கடல் கடைந்த மாதவனி, பிராட்டியே வந்து அசியாக ஸ்வயம்வரபதிஹி அப்படிங்கிறார் பராசப்பட்டார் சரஸ்வநாம பாஷ்யத்துல. மாதவன்னா லட்சுமி பத்தின்னு அர்த்தம், வெறும் லட்சுமி பத்தி இல்ல, ஸ்வயம்வரபதியாம், லட்சுமியே தானே எல்லாரையும் ஒதுக்கிட்டு பெருமாளுடைய தன்னுடைய பர்த்தாவா வரிச்சிருக்க மாலை எடுத்து இவர் கழுத்துல போட்டிருக்கார் லட்சுமி பிராட்டியே. நூனம் தப்போ எஸ் நமன்யு நிர்ஜய ஞானம் கொச்சித் தச்ச நசங்க வர்ஜிதம் கஷ்டின் மகாஸ்தஸ்ய நகாம நிர்ஜய சயீஸ்வர கி பரதோ வியபாஸ்ரய தர்ம க்வசித் தத்ர ந பூத சௌஹ்ருதம் தியாக க்வசித் தத்ர ந முக்தி காரணம் வீர்யம் ந பும்சோஸ்தியஜ வேக நிஷ்கிருதம் நஹி த்விதீயோ குணமங்கலமங்கலம். இதெல்லாம் புராணங்கள்ல பிராட்டினுடைய ஸ்வயம்வரத்தை சொல்ற பிரகரணம். ஒத்த ஒத்தரையும் தள்ளிட்டு இருக்கா பிராட்டி, இருக்கது இல்லையே இருக்கது இல்லையே, இந்திரனை சந்திரனை பிருகஸ்பதி ஒத்து ஒத்தரையா தள்ளிட்டு இருக்க, இவருக்கு அது இல்லையே இவருக்கு அது இல்லையே இவருக்கு அது இல்லையே அப்படி ஒத்து ஒத்தரா சொல்ற. கொச்சி சீராயு நகி சீல மங்களம் அமங்கல, இது இருந்தா அது இருக்க மாட்டேங்கிறது, அது இருந்தா இது இருக்க மாட்டேங்கிறது. மகா தபஸ்வி, இவர் தபஸ்ல இவர் சொன்னதெல்லாம் பலிக்கும் அப்படின்னு ஒருத்தர் இருக்க, ஆனா மகா கோபக்காரரா இருக்காராம். உதாரணம் துர்வாசர், துர்வாசர் என்ன சாபம் கொடுத்தாலும் பலிச்சொருக்கு, மகா கோபிஷ்டர், எங்க போனாலும் சாபம் கொடுக்கிறார், ஆனா என்ன தபஸ்வின்னு கேட்டா அவர் சாபம் கொடுத்தா பலிக்கிறதோ இல்லையோ அந்த அளவு தபஸ் பண்றாரு. நாமளா சாபம் கொடுத்தா பலிக்க மாட்டேங்கிறது, கோபம் மாத்திரம் வருது, சாபம் கொடுத்தா ஏதாவது இன்னொருத்தருக்கு சாபம் கொடுத்தா பலிக்க மாட்டேங்கிறது இல்ல, ரொம்ப கோபத்தினால ஏதாவது சாபம் கொடுத்தா அது நமக்கே பலிச்சுடுறது, இது நாம பண்ண தபஸ் நமக்கே வந்துடுறது. ஆனா துர்வாசர் இப்படிப்பட்ட தபஸ்வி, அப்படி இருந்தாலும் கோபத்தை விட காணுவேங்கிறார். ஞானம் கொஜித்தத்ர நசங்க வித்ஜிதம், ஒருத்தருக்கு மகாஜானம் இருக்கு, தெரியாத விஷயமே கிடையாது, ஆனால் சங்கத்தை விட முடியலையே, ஆசையை விட முடியலையே, ஞானம் இருந்தா ஆசையை விடணும், ஆசையை விட முடியலையே அப்படிங்கிறார். ஒருவேளை பிரகஸ்பதிய சொல்றாரோமோ, தேவகுருவான பிரகஸ்பதிக்கு மகாஜானம், ஆனால் அவரும் பரஸ்திரியை ஆசைப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்கு, ஒரு தோஷமும் இல்லாதவர் குணங்கள் மாத்திரம் உள்ளவர் யாருன்னு பார்த்து சர்வ குணைரபேட்சிதம் ரமா முகுந்தம் நிரபேட்சமீப்சிதம், நிரபேட்சா இருக்காராம், அவளே இல்லாமல் மூலையில் இருக்க பெருமாள் பெருமாளுக்கு ஸ்வயம்வரமா பெருமாள் வரிச்சேன் இருக்கு. அப்படிப்பட்ட பெருமாளை வரிச்ச பிராட்டி மாதிரி நாங்களும் தானே வந்து காத்துன்னு இருக்கோம், அப்போ ஒரு கடல் கடைஞ்சு அந்த பிராட்டியை பெற்ற மாதிரி எங்களை ஏத்துக்க வேண்டாமான் அப்படின்னு பாவம். அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அதே மாதிரி கேசவன்கிற கேசவன்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. கேசி அப்படிங்கிற வந்து சம்ஹாரம் பண்ணவர் கேசவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படின்னா க ஈசா அப்படின்னு பிரிச்சு பிரம்மா சிவன் வா ரெண்டு பேரையுமே சிருஷ்டிச்சு தன்னுடைய சரீரமா வச்சிருந்துருக்கவர் கேசவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, கேசம் அப்படின்னா தலைமுடி, அழகான திருக்குழல் கட்டுரைகளை உடையவன் கேசவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் தான் இங்க பொருந்தும் அப்படிங்கிற இந்த இடத்துல. ஏன்னா அவன் அமிர்தத்தை கடைஞ்ச போது அந்த திருக்குழல் கட்டுரைகள்லாம் அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அலையறதான், பாக்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கான். இப்படி அப்படியே போயிட்டு இருக்கானா, இந்த கோடியில இருந்து அந்த கோடிக்கு போறான், அங்கிருந்து இங்க வரான், ஒவ்வொரு பக்கம் நெற்றியில அப்படியே திருக்குழல்கள் பின்பக்கங்கள்லாம் திருக்குழல்கள்லாம் அசைய அதுவே ஒரு அழகா இருக்கான். இவன் ஓடும்போது மேகசியாமஹா கனக பரிஜி கர்ண வித்யோத வித்யுன் மூர்த்தி பிராஜத் விலுலித கஜாஹ சரக்தரோ ரக்த நேத்ரஹ ஜைத்ரேர் தூர்பிஹி ஜகத பயதைஹி தந்தசூகம் கிரஹீத்வா மத்ரன் மத்ரா பிரதிகிரிரிவா சோபத அதோத்ருதாத்ரிஹி. குருமா இருந்து மலையை தாங்கிட்டு ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் இவர் போயிருந்த போது பல ரூபங்கள் எடுத்து போயிருந்த போது விலுலித்த கச்சகான் திருக்குழல் கட்டை இப்படி அப்படியும் அசையிறது, காதல குண்டலங்கள்லாம் அசையிறது, கழுத்துல போட்டுருக்கிற மாலை எல்லாம் அசையிறது, திருக்கண்ணானது புண்டரீ காட்சனா சிவந்து இருக்கு, மேகசியாமனா இருக்கான், ரொம்ப ஆனந்தமா இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு ஈடுபடுறார். அதை வச்சுட்டு கேசவகான்னு வந்திருக்கான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அந்த எம்பெருமானை அந்த கண்ணனை திங்கள் திருமுகத்து செயலியார் சென்றிறங்கி ஆயிரகுல பெண்கள்லாம் போயிருக்காள், போய் விரதம் இருந்து அவனை போய் சரணாகதி பண்ணியிருக்காள். இவர்கள்லாம் திங்கள் திருமுகமா இருக்கலாம், சந்திரன் போல முகத்தோடு இருக்கலாம், எம்பெருமானுக்கு ஒத்த முகமா இருக்காள். ஏன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் அப்படின்னு சொல்லும் போது அதில் மதியம் போல் முகத்தான் நாராயணன் அப்படின்னு சொன்னா சந்திரன் மாதிரி முகத்தை உடையவன் நாராயணன்கிறா, அந்த மாதிரி இவாளும் திங்கள் சந்திரன் மாதிரி முகத்தோடு இருக்காளாம். அப்ப அவரும் அவருக்கும் சந்திரமுகம், இவாளுக்கும் சந்திரமுகிகள் சந்திர மாதிரி முகத்தோடு இருக்கா, என்ன வித்தியாசம் கேட்டாலும் திங்கள் திருமுகம் அப்படிங்கிற என்ன இருந்தாலும் இவாளுக்கு ஒரு தனி அழகு இருக்கான். சந்திரன் மாதிரி முகம்னு சொன்னா போறாது, அதை காட்டிலும் அழகா இருக்குன்னு சொல்லணும். வால்மீகி சொல்றார் சந்திர காந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் அப்படிங்கிறார். சந்திரனை போல அழகான திருமுகமுடையவர் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தப்பு சொன்னவேங்கிறார். இப்படி சொன்னா சரியில்லை, அதீவ பிரிய தரிசனம், சந்திரனை காட்டும் ரொம்ப ரொம்ப பிரிய தரிசனம். அவனை பார்த்தா அத்தனை பிரீத்தி வரும், எல்லாருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரூபம் சந்திரனுக்கும் அந்த ரூபம் தான். ஆனா அதீவன்னுட்டன், நூறு சந்திரன் வந்தாலும் இவனுக்கு ஈடாகும், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த மாதிரி திங்கள் முகம் இல்ல, திங்கள் திருமுகம் இது, அப்படிப்பட்ட சேயிழையார் பல ஆபரணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நேரிழையீர் அப்படின்னு சொல்லாம திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி எம்பெருமான் சன்னதியில் போய் சரணாகதி பண்ணி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அங்கு அன்னைக்கு ஒரு நாள் அந்த பிருந்தாவனத்துல அந்த பறையை வாங்கின்றவர்கள் அந்த வைபவத்தை நாங்கள் சொல்றோம். அப்பறைங்கிறார் அந்த பறை, அந்த பறைனா போன பாட்டில் சொன்ன பறை, இற்றைப்பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா, இற்றைப்பறை இல்ல இது, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் என்னென்னைக்கும் பகவத் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பெற்றிருந்த அந்த பறை, அந்த அனுகிரகம் இருக்கேன். அது குறிப்பா சொல்ற அங்கு பறை கொண்ட வாற்றை இல்ல, அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அந்த பிரகாரத்தை இது வரைக்கும் ஆயர் கொளுத்து கதை பெண்கள் கதை. ஆண்டாள் என்ன பண்ணார்னா அணிபுதுவை பைங்கவள தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன, அது அப்படியே கோதை வந்து சொல்ற மனசால அந்த பாவத்தை வரவேச்சுண்டு அது அப்படியே வார்த்தையில அது வெளியில வருது. நாச்சியார் எப்படிப்பட்டவர்னா அணிபுதுவை பைங்கவள தண்டரேல் பட்டர்வீரான் கோதை அப்படின்னு பட்டர்வீரான் பெரியாழ்வார் அவருடைய சம்பந்தத்தை இட்டு சொல்ற, எனக்கு இத்தனை ஞானம் வருதுக்கு காரணம் எங்க ஆச்சாரியன் பட்டர்வீரான் தான். இப்படியானால் சகோவாச்ச வியாசஸ்பாரா சரியான வேதம் சொல்றதோ வியாசர் யார்னா பராசுரனுடைய குமாரர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் யார் அப்படின்னா பட்டர் வீரான் கோதை அப்படின்னு பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தை இட்டு சொல்ற. அழகான புதுவை சீவில்லி புத்து பூலோகத்துக்கே அழகா இருக்கான். அதுல இருக்கக்கூடிய பெரியாழ்வார் பைந்தவள தண்டறியல் தாமரப்பூ மாலை எல்லாம் காத்தின் இருக்கா, தாமரை மாலை பிராமணர்களுக்கு லட்சணம் இது. சகண்டலக்ன சத்துலசியனர்க பத்ம மாளிகா அப்படிங்கிற அல்ல, பத்ம மாலை தாமரை மாலையெல்லாம் தரிச்சுட்டு இருக்காராம் தேசிகன், அந்த மாதிரி பெரிய ஆழ்வார். பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன பெரியாழ்வாரையே இங்க சொன்னார்னா, ஆச்சாரியதான் பிரதானமா சொல்லணும், அவரால் தானே இத்தனை வைபவம். ஆள வந்தாரும் ஸ்தோத்திரம் பண்றேன் பெருமாளை என்ன ஆரம்பிச்சு முதல்லையும் கடைசியிலையும் நாதமுனியில் தான் ஸ்தோத்திரம் பண்றார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய அப்படின்னு தான் சொல்றார். இந்த மாதிரி பெரியாழ்வாரை பார்த்து நமக்கு பலன் கொடுப்பார் பெருமாள் அப்படிங்கிறார் நாச்சியார். எனக்காக பலன் கொடுக்காட்டாலும் பெரியாழ்வாருடைய பெண்ணும் பலன் கொடுப்பார், பெரியாழ்வாருடைய சிஷியான பெண்ணால் பலன் கொடுப்பார். ஆண்டாலே ஒரு பாசுரத்தில் சொல்ற, நல்ல என் தோழி நாகனை விசை நம்பர் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் செய்வதன் ஆண்டாள். அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது இந்த பெண்ணுக்கு என்ன கத்தினே புரியல யாருக்கும், இதுவோ மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கு, எழுந்து வரத்துக்கும் உடம்புல சக்தி இல்லை, கண்ணா கண்ணான் கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கு, அப்ப இது வாழ்க்கைக்கு ஏதாவது வழி பண்ணணுமே கஷ்டம், அண்டாளுடைய அம்மாவுக்கு கஷ்டம். பெரியாழ்வாரானா பகவத் சங்கல்பம் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் போயிட்டார். ஆண்டாளுடைய தோழிகள்லாம் சுத்தி நிக்கிறார், அவெல்லாம் என்ன என்ன கேட்கிறா, கண்ணனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறங்கிறியே, நீ கல்யாணம் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்ணன் இருந்த காலத்துல நீ பிறந்திருக்கணும், இப்போ கண்ணன் எப்போ போய் சேர்ந்தாச்சு அவதாவே முடிஞ்சு போச்சு, இல்ல அட்லீஸ்ட் கண்ணன் இருந்த ஊர்ல பிருந்தாவனத்திலாவது பிறந்திருக்கலாம், அதுவும் இல்லாம எங்கேயோ சீவிட்டு புத்தூர்ல வந்துட்டு கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன அப்படின்னா, அது தெரிஞ்சுதான் நான் பிறந்திருக்கேங்க, அது தெரிஞ்சுதான் நான் பிறந்திருக்கேன். ஏன்னு கேட்டா, கண்ணன் இருந்த காலத்துல பிறந்தபடினாலேயே கண்ணனை அடைஞ்சிட முடியாது, இல்ல பிருந்தாவனத்துக்கு போனபடினாலேயே கண்ணனை அடைஞ்சிட முடியாது, ஆனா ஒரு பெரியாழ்வா இருந்தா கண்ணனை கிடைச்சிடும் நமக்கு, ஒரு ஆச்சாரியன் இருந்தா என்ன போதும், எங்க இருந்தாலும் ஆச்சாரியன் இருந்தா பகவத் லாபம் கட்டாயம் கிடைக்கும். அதனால்தான் ஆண்டாள் இங்கேயும் விட்டு அங்கேயும் விட்டுட்டு நல்ல ஆச்சாரியன் எங்க கிடைப்பான்னு பார்த்தா சீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் பூ பறிச்சுட்டு இருந்தார், சரின்னு அந்த புஷ்ப தோட்டத்திலேயே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். இவர் அந்த பெரியாழ்வார் தான் நம்ம சேர்த்து வைப்பார் அப்படின்னு தெரியும். அப்போ நல்ல என் தோழி தோழியை பார்த்து சொல்றார், நாகனை மிசை நம்பரர் அனந்த சேனத்தில் இருக்கக்கூடியவர் இருக்காரு பெருமாள் செல்வர், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உடையவர், நம்ம அவரால் நினைக்க முடியுமா என்ன, நமக்கு என்ன இருக்கு, அவருடைய உபய விபூதிநாதன் சீவிகுண்ட லோகத்துல அநேக நித்திய நித்திய முக்தர்களோடு கூட இருக்கக்கூடிய பெருமாள் எங்க, நாம என்னோ இங்க வந்து சம்சாரத்தில் இருக்கிற நாம எங்க, இதெல்லாம் நடக்காதுக்கா, நம்ம போய் அவர் கல்யாணம் பண்ணி வரேன்னா அதெல்லாம் நடக்காது. நல்ல என் தோழி நாக நெமிசனம் வரர் செல்வர் பெரியர், அதுவும் பெரியர் இப்படிப்பட்ட சர்வேஸ்வர், மனுஷர்களுக்கெல்லாம் மேல தேவர்களுக்கெல்லாம் மேல தேவாதி தேவனா எங்கேயோ இருக்கக்கூடியவன் அவன் எங்க, நாம எங்க, சிறுமான் இடவர் நாம் செய்வதன், நம்மளா வெறும் மனுஷன் தானப்பா, நாம என்ன செய்ய முடியும், கண்ணனை ஆசைப்படலாம், அது தவிர நீ என்ன பண்ணுவ, கண்ணனை எப்படி கல்யாணம் பண்ணிப்பா, நாம என்ன பண்ணியும் நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. செல்வர் பெரியர் சிறுமான் இடவர் நாம் செய்வதன்னா, அப்ப சோழிகள்ல அப்பா விட்டுட்டியா, சரி அப்ப இனிமே கண்ணன் வேண்டாமே, கண்ணன் அடைய முடியாதுன்னு புரிஞ்சுண்டியா அப்படின்னா, இங்கதான் விஷயம் இருக்கு, வில்லு புதுவை விட்டு சித்தர், ஏன்னா இந்த கவலையே படல, எங்க அப்பா என்ன சேர்த்து வைப்பார், விட்டு சித்தர் சித்தி வைப்பார், தங்கள் தேவரை வல்ல பரிசு வரி வைப்பாரே, அதுக்கு நீங்க பாருங்க, அவர் சொன்னா கண்ணன் வந்துருவான், எத்தனை பாட்டு கண்ணனை பாடியிருக்க, பூச்சி விட்ட வாராய் அப்படின்னா பூச்சி விட வரலையா, காப்பிட வாராய்னா காப்பிட வரலையா, மஞ்சனமான நீ வாராய் அப்படின்னு கூப்பிடலையா, அந்த மாதிரி கூட்டு கூட்டே கண்ணனை வர வச்சுடுவார் பெரியாழ்வார். விட்டு சித்தர் தங்கள் தேவரேனா, எனக்கு என்ன கவலை, விட்டு சித்தர் அவருடைய பெருமாள் அவரை வர வச்சு என்னோட கல்யாணம் பண்ணி வைப்பார், இதுல நான் கவலைப்பட வேண்டிய உண்மை இல்லை, என்னுடைய கண்ணன் இல்ல அவன், என்னுடைய கண்ணன் இல்ல விட்டு சித்தருடைய கண்ணன் தானே, அதனால வில்லுகுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை தங்க கண்ணனை கூட்டுண்டு என்னோட அவர் சேர்த்து வைப்பார், எங்க ஆச்சாரியன் செய்வார், நீங்க கவலைப்படாதங்கோன்னு, அப்படி பெரியாழ்வார் சம்பந்தம் தான், வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் பரம வைதிகரான பெரியாழ்வார், அதுதான் தனக்கு முக்கியங்கிறத இந்த பாட்டுல காமிக்கிற. அப்போ அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை அப்படின்னு அவர் சம்பந்தத்தை இட்டு சொல்ற, பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, அவர் சொன்ன இந்த திருப்பாவை இது சங்கத்தமிழ் மாலையா, பிராசீனமான தமிழ் மாலைங்கிறது மாத்திரம் இல்ல, சங்கமா இருந்து கூட்டமா இருந்து சொல்ல வேண்டிய தமிழ் மாலை. இதுவே ஒரு மாலை, ஆண்டாலே மாலை கட்டி கொடுத்தவர் தானே. அது ஒரு பூ மாலை மாத்திரம் இல்ல, பாமாலையும் சொல்லி கொடுத்திருக்கார். அதனால மாலை கட்டிய மாலை, பூமாலை கட்டியவர், பாமாலை கட்டியவர், மாலை கட்டிய மாலை அப்படிங்கிற மாலை கட்டிய மாலைங்கிற அழகா மெழுக்குடி வரதாச்சாரம் அழகா சாய்ச்சார். மாலை கட்டிய மாலை, திருமாலையே கட்டினவா. அணிபுதுவை பைங்கமலத்தண்டர் இயல் பட்டர் வீரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும். இந்த முப்பது பாட்டும் தப்பாமே, இதுல ஒண்ணு கூட விடக்கூடாது. இங்கி பரிசரை பார் விடாமல் இங்க யார் சொல்றாலோ அவளுக்கு பலன்கிற. ஏதாவது ஒரு பாட்டு விட்டுட்டா கூட அது ஏதோ பெரிய அனர்த்தம் மாதிரி, பெரிய நஷ்டம் மாதிரி, ஒரு கோடி ரூபாய் போனதுக்கு சமானமா அது. ஏன்னா எல்லா பாட்டுலயும் விசேஷம் இருக்கு, எதுலதான் விசேஷம் இல்ல. முதல்ல நோன்பு எப்படி செய்யணும், யாரு உத்தேசியம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னும், கூர்வேல் கொடுந்தவிழன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் நாராயணன் சொல்லும் போது அதுவே எத்தனை பாவம் இருக்கு. அதுக்கப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் சொல்லும் போதோ, இல்ல பார்க்கடல் பையத்துவைந்த பரமன் சொல்லும் போதோ, இல்ல வாயனை மண் வடமதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லும் போதோ, ஒன்னு ஒண்ணுலயும் எத்தனை வைபவம் இருக்கு. இல்ல முதல் அஞ்சு பாட்டு மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆறிலிருந்து ஆரம்பிச்சு பதினஞ்சு வரை இருக்கிற பாகவத பிரபாவத்துல ஏதாவது ஒன்னு விட்டுட்டோம்னா அதை காட்டிலும் பெரிய நஷ்டம் எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா பாகவத வைபவம் மொத்தமும் கொட்டி கிடக்குறது அதுல. அதுக்கப்புறம் முறை தப்பாமல் வாயு காப்பாளர்களை முன்னிட்டு, அதுக்கப்புறம் நந்தகோபன் யசோதை எல்லாம் முன்னிட்டு போகும்போது அதுல எத்தனையோ விஷயம் இருக்கு. பின்னாடி கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடும் போதும், நப்பின்னை பிராட்டி புருஷகாரமாக்கும் போதும் அதுல பல சாஸ்திரார்த்தங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு பாட்டுல ஒரு அனுபவம் குறவு இருக்கா, இல்ல சாஸ்திரார்த்தம் குறவு இருக்கா, இல்ல முறை தவறி இருக்கா. நமக்கு ஒண்ணு ஒன்னையும் கத்துக் கொடுக்கறதே இதுதான். ஆத்துல திருவாராதனை எப்படி பண்றதுங்கிறது திருப்பாவை தான் கத்துக் கொடுக்குது. ஏன்னா பாகவதர்களை எல்லாம் முன்னிட்டு துவார்பாளர்களை எல்லாம் திறந்து கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி, கண்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணி, கண்ணனுக்கு போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடி, பாரச்சோரு நைவேத்தியம் பண்ணி மொத்தம் அம்சை பண்றது வரைக்கும். சரணாகிதி பண்றது எப்படின்னா அதுவும் திருப்பாவையில தான் இருக்கு. நாமகீர்த்தனம் எப்படின்னா அதுவும் திருப்பாவையில தான் இருக்கு. மொத்தமுமே திருப்பாவையில இருக்கு. அதனால இதுல எதை விட முடியும். இது ஏதா ஒண்ணு விட்டுதுன்னா முப்பது ரத்னங்கள் கோத்து, அபூர்வமான ரத்னங்கள், கோடிக்கணக்கில் மதிப்பு பெறக்கூடிய முப்பது ரத்னங்கள் கோத்து ஒரு மாலை பண்ணி ஒருத்தன் ஹிருதயத்துல தரிக்கிறவன், அதுல ஒரு ரத்னம் காலாம போனால் கூட தூங்க மாட்டான், தவிப்பான் இல்லையா. அந்த மாதிரி இந்த திருப்பாவை அப்படிங்கிறது முப்பது ரத்னங்கள் கோத்துருக்கான். இந்த முப்பதுல ஒண்ணு கூட தப்பக்கூடாது. முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசு ரைப்பார். அழகான விஷயம் இங்கு, ஏன்னா அங்கு அப்பறை கொண்ட வாழ்க்கை. அன்னைக்கு அந்த இடத்துல அந்த ஆயர்கள் அந்த பறையை வாங்கினார். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மனுஷர்கள் இந்த திருப்பாவையை சொல்ற எத்தனை வித்தியாசம் இருக்கு. ஆனா பலன் ஒண்ணு, அது அன்னைக்கு நடந்த காரியம், இன்னைக்கோ யுகாந்தரத்துல நடந்த காரியம், இது இன்னைக்கு நாம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஆயுர் குல பெண்கள் நடத்தின காரியம் இன்னைக்கு ஏதோ சாதாரணமானவர்கள் செய்யறோம். அன்னைக்கு அப்பறை கொண்ட வாற்றை அந்த பறையை வாங்கிட்டால் நாம இந்த திருப்பாவியை சொல்றோம். நமக்கு அந்த இந்த ரெண்டு தெரியும், நமக்கு தெரிஞ்ச திருப்பாவி ஒண்ணுதான். அப்போ இங்கு இப்பரிசுரைப்பாரு அவளுக்கு என்ன பலன்னா, ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்ல திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எல்லா இடத்திலும் திருவருள் கிடைக்கும், திருமாலால் திருவருள் கிடைக்கும். மால்னா எம்பெருமான், மாலை மணிவன்னா, மால்னால அருள் கிடைக்கும், திருமாலால் திருவருள் கிடைக்கும். பிராட்டியோட சேர்ந்து பெருமானால அனுகிரகம் கிடைக்குமா. அனுகிரகம் பண்ணும்போது பிராட்டியும் பெருமாளா சேர்ந்திருந்து அனுகிரகம் பண்ணுவாள், விசேஷமா அனுகிரகம் பண்ணுவாள்னு அர்த்தம். அந்த அனுகிரகத்துக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு. பெருமாள் மாத்திரம் பண்ண அனுகிரகம் கிடையாது இது. வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். பிராட்டி எனக்கு அனுகிரகம் பண்ணுவார், என்னுடைய பாபத்தை போக்கி என்னை கூட்டுப்பார், பிராட்டி கூட்டுப்பாருங்கிற, லட்சுமி தேவி கூட்டுப்பார் அப்படின்னு ஆசையோட சொல்ற வியாக்கியானத்துல அழகா சொல்லியிருக்கா. அதுக்கு பெருமாள் பலன் கொடுக்கிறேன்னு வரும்போது பெருமாளை விலக்கி பெருமாள் பிராட்டி பலன் கொடுப்பார். இங்க எப்படி கேட்டா ரெண்டு பேருமா பலன் கொடுப்பார், அங்கேயும் அதுதான் தாற்பயம். ரெண்டு பேருமா பலன் கொடுப்பார் அப்படிங்கறதுதான் தாற்பயம். அங்க போட்டி போட்டுன்னு பலன் கொடுப்பாளாம், நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் போட்டி போட்டுன்னு ரெண்டு பேரும் பலன் கொடுக்கற. அந்த மாதிரி திருமாலால் திருவருள் பெற்று ஆஞ்சநேயருக்கு ஒரு மாலையை கொடுத்தார். பெருமாளுக்கு கிடைச்ச மாலை பிராட்டிக்கு வர பிராட்டி அந்த மாலையை கையில எடுத்துட்டு பெருமாளை பாக்குறாராம். பெருமாளை பாக்குறாரு, ஆஞ்சநேயரை பாக்குறாரு, ஆஞ்சநேயரை பாக்குறாரு, பெருமாளை பாக்குறாரு. பெருமாளுக்கும் இங்கிதங்கள் என்ன தெரியுமா? இங்கித ஜாஸ்த கோசலாகாம் பிரதேகி சுபகே ஹாரம் எஸ் துஷ்டாசி பாமினி, யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருமா இந்த ஹாரத்தை என்ன. உடனே ஆஞ்சநேயருக்கு கொடுத்துட்டார். ஹனுமான் சுசுபே தேன ஹாரேனங்கிற வால்மீகி இந்த ஹாரத்தை போட்ட உடனே அனுமான் பிரகாசமா இருக்கார். ஏன்னா திருமாலால் திருவுருள் கிடைச்சிருக்கு, அவருக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு. ஹனுமான் தேன ஹாரேன சுசுபே ரொம்ப பிரகாசிக்கிறாராம். இன்னைக்கும் பல போட்டோல ஹனுமானுடைய கழுத்துல ஒரு ஹாரம் ஒண்ணு இருக்கும், பல போட்டோல பார்க்கலாம். அது பிராட்டி கொடுத்த ஹாரம், அது அதோட பிரகாசிக்கிறாராம் அவர். அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் எங்களுக்கு வரணும். அதுவும் எப்படிப்பட்ட திருமால்னா, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் என்ன? அது திருத்தக்க செல்வமாச்சே. பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கும் போது அந்த பிராட்டியினுடைய செல்வம், அவருக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், பிராட்டியினாலே வந்த ஐஸ்வர்யம், அதாவது பெருமை. ஸ்ரீய ஸ்ரீஹி அப்படின்னு பெருமாள் இருக்கிறது. திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா, உருவ செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட ஒருவா திருமாறுபா அப்படிங்கிறார். திருமங்கையாழ்வார் அழகா ஆரம்பிக்கிறார். பாசம் ஆரம்பிக்கும் போது திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவ செஞ்சுடராழி வல்லானேன்னு கூப்பிடுற. அந்த மாதிரி சுயஸ்ரீயா இருக்கார், திருத்தக்க செல்வம் அப்படின்னு ஒரு ஐஸ்வரியத்தை உடையவரா இருக்கார். என்னதான் பெருமாளுக்கு பெருமை இருந்தாலும் பிராட்டியோட சேர்ந்து இருக்கும் போது அந்த பெருமை விசேஷமா இருக்கு. அப்பிரமேயம் ஹி தத் தேஜா எஸ்யதா ஜனகாத்மதான். அப்போ செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலம், செங்கன் திருமுகம் அப்படின்னா வாத்சல்யத்தோடு கூட தன பேர் திருப்பாவை பாடின்னு வந்திருக்காளேன்னு ஒரு சந்தோஷத்தோடு கூட கண்கள் சிவந்து இருக்கான். வாளுக்கு அனுகிரகம் பண்ணச்சு அந்த வாத்சல்யம் கண்ணுல தெரியறதாம். இந்த அன்பு அப்படிங்கிறது கண்ணுல தான் தெரியும், வார்த்தையில கூட அவ்வளவு தெரியாது. இன்னும் ரொம்ப அன்பு அதிகமாயிட்டுதான் வார்த்தை வராதான். ஆனா அந்த கண்ணுல பாக்குற பார்வை இருக்கோ, ஆத்துக்கு நம்மாத்துக்கு அதிதிகள் வந்திருக்கான்னா அந்த அதிதிகளை பாக்குற பார்வையிலே பாவம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதிர்ந்து பாக்குறானா, அப்படி முறைக்கிறானா, இல்ல ஸ்நேகத்தோட பாக்குறானா, எல்லாம் தெரிஞ்சிடும். பகவான் எப்படி இருக்கான்னா, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து, இப்படி ஒருத்தன் நமக்கு கிடைச்சிருக்கானேன்னு கண்கள் சிவந்து இருக்கானா அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரி இதில் திருப்பாவை சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கானே அப்படின்னு கண்கள் சிவந்து இருக்காராம். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அப்படிப்பட்டவன். அது மாத்திரம் இல்ல, ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து பலன் கொடுக்கறதுக்காக பெரிய கைகள் எடுத்து வந்திருக்கானா. மால்வரை தோல் பெரிய மலை மாதிரி கைகள் எடுத்துட்டு, இவனுக்கு கொஞ்சம் பலம் கொடுத்தா போறாது, அள்ளி அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காக நாலு புஜத்தினாலேயும் நிறைய கைகள் நிறைய பலன்கள் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஈரி ரெண்டுங்கிற ரெண்டு ரெண்டு கை எடுத்துட்டான், கண்ணனுக்கு ரெண்டு புஜம் அப்படின்னு தான் பிரசித்தம். எப்போவாவது சங்க சக்கரம் கையில இருந்தா கூட பொதுவா ஆயர் குல பெண்களோட இருக்கும்போது ரெண்டு புஜனாதான், திபுஜனாதான் இருக்கான் கண்ணன். அந்த கண்ணனை குறிச்சுதான் இந்த நோன்பு. ஆனா இந்த திருப்பாவை சொன்னா அவளுக்கு பலம் கொடுக்கறதுங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு புஜம் எடுத்துருவான், இன்னும் ரெண்டு புஜம் எடுத்துவான் இவாளுக்கு பலம் கொடுக்கணுங்கிறதுக்காக. சங்க சக்கரத்துக்கு இல்ல, பலன் கொடுக்கறதுக்காக. சரணாகர பரித்ரான துவரா திகுண பாகுனா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சரணாகிரி பண்றவாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக ரெண்டு மடங்கு கை ஆத்துருவான். இங்க காஞ்சிபுரத்துல அஷ்டபுஜ பெருமாள் இருக்க, எட்டு கை எதுக்கு இருக்கு அப்படின்னா காப்பாத்தணுங்கிற துறை அவருக்கு. நம்மளே ஒரு காரியம் செய்யணும், வேகம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரெண்டு கால் தான் இருக்கு, நாலு கால் இருந்தா பரவாயில்லையே, அது எனக்கு என்ன நாலு காலா இருக்குன்னு சண்டை போடுறா சில பேர். எனக்கு ரெண்டு கை தானே இருக்குங்கிறா, எனக்கு ரெண்டு கை தானே இருக்கு, இத்தனை காரியம் கொடுத்தா நான் எப்படி செய்வேன்ங்கிறா. அந்த மாதிரி கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறான் பெருமாள். எனக்கு ரெண்டு கை தானே இருக்கு, நான் எப்படி நிறையா கொடுப்பேன் அப்படிங்கிற கஷ்டம் வரக்கூடாது. ரெண்டு நாலு ஆகணும், நாலு எட்டு ஆகணும், எட்டு பதினாறு ஆகணும், பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகணும், இது போயிட்டே இருக்கணும் பலன் கொடுக்கறதுக்கு. அதனால திருப்பாவை சொன்னதுக்காக ரெண்டு மடங்கு கை எடுத்துக்க கூடியவன், ஈரி ரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அப்படிப்பட்ட திருமால் எம்பெருமான் இருக்க அப்படின்னால அவனுடைய திரு அருள், திரு அனுகிரகம், வெறும் அனுகிரகம் இல்ல, திரு அனுகிரகம்னா நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்ன மாதிரி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம், பக்தி அப்படிங்கிற அனுகிரகம், எட்டரைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே அவன் சொன்ன மாதிரி தங்கிட்டே பக்கத்திலேயே கூட்டு வச்சுன்னு பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகம். உனக்கே நாம் ஆட்சிவோம் சொல்ற மாதிரி கைங்கரியத்தை பண்ண வச்சு அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு அனுகிரகம். மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு மற்ற விஷயத்துல ஆசையெல்லாம் போக்கடிக்கக்கூடிய ஒரு அனுகிரகம். அப்படி ஏதாவது ஒரு பலனை நமக்கு கொடுத்தா கூட அதுவும் தனக்கே ஆகும்படி தனக்கே உபயோகப்படும்படி மாம் மதியம் செ நிகிலம் சேதன அச்சேதனாத்மகம் ச கைங்கரியோபகரணம் வரதஸ்வி குரு ஸ்வயங்கிற தேசிகன். வரதா, என்னையும் நீ ஏத்துண்டுட்ட, என்ன உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஆக்கினா போறாது, மதியம் ச என்னை சேர்ந்தவாளையும் உன் கைங்கரியத்துக்கு ஆக்கிக்கும். என்னை சேர்ந்த உறவினர்கள், எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் யார் யார் இருக்காளோ மொத்த பேரும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஆகணும். எல்லாரும் கைங்கரிய வராளா இருக்கணும். அப்படியா? நான் அது மாத்திரம் போறாது, மாம் மதியஞ்ச நிகிலம் ஒன்னு பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டுக்கணும்னா, கைங்கரியத்துக்கு ஆக்கிக்கணும்னா, சரின்னா அதுவும் போறாது. சேத்தன அச்சேதனாத்மகம், எங்காத்துல இருக்கிற அச்சேதன பொருள்கள்லாம் கூட உனக்கு கைங்கரியம் பண்ணணும். சந்திரம் உனக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி, புஷ்பம் உனக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி, எங்காத்து அரிசிப்பானையிலேருந்து ஆரம்பிச்சு மொத்தம் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் எல்லாமே. நான் அரிசிப்பானையில் சாதம் பண்ணால் உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக அது அப்படின்னு இருக்கணும். ஒரு வஸ்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் உனக்கு சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு அது வரணும். எங்காத்துல சேத்தனம் மாத்திரம் இல்ல, நான் மாத்திரம் இல்ல, என்னை சேர்ந்த சேத்தனர்கள் மாத்திரம் இல்ல, என்னை சேர்ந்த அச்சேதன வஸ்து ஒண்ணு ஒண்ணு எதுவானாலும் ஸ்வகைங்கரியோபகரணம், உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணம் ஆக்கிக்கோ அதுங்கிற அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் தான் திருவருள். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தான் சொன்ன, என்னைக்கும் கிடைக்கணும், என்னைக்கும் கிடைச்சா போறாது, எல்லா இடத்துலயும் கிடைக்கணுங்கிறது இந்த பாட்டில் முடிக்கிறார். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் ஆனந்தமாக இருப்பார்கள். ஏசைக்கேவா ஆனந்த யாத்தையின் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமானான் அப்படின்னாலே திருப்பாவை சொல்லிட்டு, திருப்பாவை சொல்றதே ஒரு ஆனந்தமாக, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆனந்தமா எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு பரமமங்கலமாக இந்த கிரந்தத்தை நாச்சியார் சமாபனம் பண்றார். இதுக்கும் தனியா ஒரு சுவாபதேசங்கிறது தேவையில்லை, ஏன்னா பலஸ்ருதி தானே. ஆனா இந்த பாட்டுல அர்த்த பஞ்சகம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப குறிப்பா சொல்றான். அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்த பஞ்சகம், அஞ்சு விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கார். இதைதான் எல்லா புஸ்தகங்களும் இந்த அஞ்சு விஷயத்தை தான் சொல்றதாம். பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனஹா பிராப்திபாயம் ஃபலம் செய்வ ததா பிராப்தி விரோதிஜ வதந்தி சகலா வேதாஹ சேதிஹாச புராணகாஹ. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த பகவானை அடையக்கூடிய நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ரெண்டு. அந்த பரமாத்மாவை அடைய வேண்டிய உபாயம் என்ன அப்படின்னு உபாயத்தை தெரிஞ்சுக்கணும், பலனை தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை அடைதல் தான் என்ன அப்படின்னு அந்த பலனை தெரிஞ்சுக்கணும். இந்த நாலு தெரிஞ்சுட்டா போறாது, இதுக்கு விரோதியா இது இருக்கு அப்படின்னு அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இத்தனை நாள் ஏன் அடைய முடியல எம்பெருமானை, எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவன் தான் நமக்கு சுவாமின்னு நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம அவனுடைய சொத்து தானே தவிர தனிப்பட்டவாள் கிடையாதுன்னு, இது ரெண்டாவது. மூணாவது பிராப்தி உபாயம், எம்பெருமானை அடையறதுக்கான உபாயம் என்னன்னா சரணாகதி. நாலாவது பலம், பலம் என்னங்க கேட்டா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே பலன் நமக்கு இல்லைங்கிறது. அஞ்சாவது விரோதி, இத்தனை நாள் நமக்கு இது கிடைக்காம இருக்கின்றதுக்கு காரணம் நம்ம பண்ண பாபம், அதுதான் விரோதி, அதை ஒழிக்கணும். அதை ஒழிக்கிறதுக்குதான் சரணாகதியை பிரதமா பார்த்தா அப்படின்னு இந்த அஞ்சு விஷயம்தான். இதைத்தான் எல்லா கிரந்தங்களும் வதந்தி சகலாக வேதாக ச இத்திஹாச புராணகா எல்லாம் இதைதான் சொல்றதான். மொத்தமே திருவாய்மொழியும் இதைதான் சொல்றதுங்கிற மிக்க இறை நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியிலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் அப்படிங்கிற. அப்ப அந்த அஞ்சே இந்த பாட்டு குறிப்பா சொல்லுது. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிறது பரமாத்மாவுடைய ரூபம். திங்கள் திருமுகத்து செய்யார் அப்படிங்கிறது ஜீவாத்மாவுடைய ரூபம். சென்று இறைஞ்சி அப்படிங்கிறது உபாயம். அங்கு அப்பறை அப்படின்னு சொல்ல முடியுன்னா பலம் இது. பறைனா அனுகிரகத்தை வாங்கிட்டாள், அப்பறைனா அந்த அனுகிரகம் வாங்கிட்டாள்னா இது இப்பறை இல்லைன்னு அர்த்தம், அதுதான் விரோதி. இதெல்லாம் இற்றை பறைங்கிறது தான் விரோதி. இற்றைப்பறை இது எங்களுக்கு வேண்டாம், எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் அப்படிங்கிறது வேணுங்கிறார். இப்ப இந்த அஞ்சு விஷயத்துமே இந்த பாட்டு சொல்றதா அதனால திருப்பாவை அப்படிங்கிறது இதிகாச புராணங்களுக்கெல்லாம் மேல பரமசாஸ்திரார்த்தங்களை சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தமா இருக்கு அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சூச்சனமாக நாச்சியார் காண்பிக்கிறார். திருவாய்மொழியில 1000 பாட்டுல சொன்ன விஷயங்கள் எதுவோ இல்ல விஷ்ணு புராணாதிகள்ல சொன்ன விஷயம் இருக்கோ எதுவோ அது இந்த திருப்பாவையில ரத்தன சுருக்கமா இருக்கு பாருங்க அப்படின்னு காண்பிச்சருளாராம். இப்படியாக ஆண்டாள் அனுகிரகத்தினால 30 நாள்கள்ல 30 பாசுரங்களை நாம் அனுபவித்தோம். இல்லை நாச்சியார் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி இத முடிக்கிற வழக்கம். கோயில்கள்லாம் கூட மார்கழி மாசம் தனு மாச ஆராதனம் விசேஷமா நடக்கும். கடைசியினால் போகி இன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படின்னு திருக்கல்யாணம் நடத்தி உற்சவம் முடியும். இதுக்கு பரம பிரயோஜனம் என்ன ஆண்டாளுக்கு கடைசி அப்படின்னா எம்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்தது அவருக்கு, அதுதான் அவர் அபேட்சிச்சார், அது அவருக்கு கிடைச்சது அப்படின்னு பெரிய பலன் பின்னாடி நாச்சியார்த்த மொழியில இருக்கு, சொப்பனத்துல நடந்ததா இருக்கு. அதுக்கப்புறம் ரங்கநாதனோட விவாகம் பண்ணிட்டார் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது, அதனால அதுவும் ஒரு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு, அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்பொழுது விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வசசாதுகானாம் தேசியன்னு சொன்ன மாதிரி ஆச்சரியமான அமிர்தம், அந்த அமிர்த அனுபவம் ஆண்டாள் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த திருப்பாவையை வச்சுண்டு போனான்னா பகவான் நமக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு தெரியும். ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சதமகமணிநீலா சாருபல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலகவிநிஹிதாபிஸ்ரக்ஹிராகிருஷ்டநாதா விலசதி ஹிருதிகோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹா கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா.